நிலவும் மலரும் பாடுது, தென் நினைவில் தெந்தல் வீசுது, நிலை மயங்கி மயங்கி காதலினால் யாடை பேசுது. நிலவும் மலரும் பாடுது, என் நினைவில் தெந்தல் வீசுது, நிலை மயங்கி மயங்கி காதலினால் யாடை பேசுது. பின்னே தோல்வி காணுமா? சிரித்து சிரித்து உறவு வந்தால் நிலைத்து வாழுமா? தந்தை பிரித்து பிரித்து வைப்பதனால் காதல் மாறுமா? மனதினிலே பிரிவும் இல்லை, மாற்றுவாரில்லை, நிலை மயங்கி மலரும் பாடுது, என் நினைவில் தெந்தல் நிலை மயங்கி மயங்கி காதலினால் யாடை பேசுது. முகத்தை மறைத்து கொண்டால் பார்க்க முடியுமா? இன்று பார்த்து பார்த்து முடித்து விட்டால் நாளை வேண்டுமே. முகத்தை மறைத்து கொண்டால் பார்க்க முடியுமா? கணை தொடுத்து தொடுத்து மிரட்டும் கண்ணால் பார்க்கலாகுமா? மலரும் பாடுது, என் நினைவில் செங்கல் வீசுது, நிலை மயங்கி மயங்கி காதலினால் யாடை பேசுது. நிலவும் மலரும் பாடுது, என் நினைவில் செங்கல் வீசுது, நிலை மயங்கி மயங்கி காதலினால்.